பொழுகனே தோஜிண்டு ஊர் பெத்லேமுடு, சொல்கனே தோஜிண்டு ஊர் பெத்லேமுடு. இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, குசி திங்கிண்டு ஆனெலட்டு. இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, குசி திங்கிண்டு ஆனெலட்டு. வானநிலிக்கே புள்ளி தெல்லிக்கே பச்ச பஜிருத நலிக்கே, பசு பக்ஷிதா பனி பர்சோதா சப்தஸ்வரக்கே நடுகே. வானநிலிக்கே புள்ளி தெல்லிக்கே பச்ச பஜிருத நலிக்கே, பசு பக்ஷிதா பனி பர்சோதா சப்தஸ்வரக்கே நடுகே. இயேசு பசி சந்தேஷம் உந்துகே, இயேசு பசி சந்தேஷம் உந்துகே, இயேசு பசி சந்தேஷம் உந்துகே, இயேசு பசி சந்தேஷம் உந்துகே. ஊரொருமேல சம்பிரமகே, ஊரொருமேல சம்பிரமகே, சொல்கனே தோஜிடு ஊரு பெத்லேமுடு. இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, குசி திஞ்சிண்டு ஆனெலட்டு. சத்ய தர்மதா சாந்தி பிரீத்திதா இயேசு வாக்கிய பொருள ஜீவனா, பாப களைப்பினா பொல்பு கொற்பினா ஈரே தூயானே பாவனா. சத்ய தர்மதா சாந்தி பிரீத்திதா இயேசு வாக்கிய பொருள ஜீவனா, பாப களைப்பினா பொல்பு கொற்பினா ஏரே தூயானே பாவனா. தூலே தூலே இயேசு நாடு நொர, தூலே தூலே தூலே இயேசு நாடு நொர, தூலே தூலே தூலே இயேசு நாடு நொர, தூலே தூலே தூலே இயேசு நாடு நொர, தூலே. நரமானி சார்த்தகே, நரமானி சார்த்தகே, சொல்கனே தோஜிண்டு ஊரு பெத்லேமுடு. இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, குசி திஞ்சிண்டு ஆனெலட்டு. இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு, இயேசு புத்தி புண்ணிய கிதெட்டு,